சேரி குழந்தைகள் செவ்வந்தி அரும்புகள் கோவில் குளங்களில் நீந்தி தினம் கீதம் இசைக்கின்ற மீன்கள் குழந்தைகள் சவ்வந்தி அரும்புகள் கோவில் குளங்களில் நீந்தி தினம் கீதம் இசைக்கின்ற மீன்கள் தினம் கீதம் இசைக்கின்ற மீன்கள் சாலை ஓரங்களில் ஓடும் கிழிசல் சட்டை அணிந்திட்ட மான்கள் சட்டை அணிந்திட்ட மான்கள் அந்த சூரிய தீபங்கள் சுந்தர சிற்பங்கள் சாலை ஓரங்களில் ஓடும் கிழிசல் சட்டை அணிந்திட்ட மான்கள் சட்டை அணிந்திட்ட மான்கள் அந்த சோலை பசுமைகள் சோக பதுமைகள் வேலி நிழல்களில் கூடி பசும் தோகை விரிக்கின்ற மயில்கள் பசும் தோகை விரிக்கின்ற மயில்கள் அந்த செவ்வாழை தண்டுகள் செந்தூர செப்புகள் நடைபாதைகளில் வளரும் நமது நாளைய நம்பிக்கை பயிர்கள் சேரி குழந்தைகள் செவ்வந்தி அரும்புகள் கோவில் குளங்களில் நீந்தி தினம் கீதம் இசைக்கின்ற மீன்கள் தினம் கீதம் இசைக்கின்ற மீன்கள்